Bismillahirrahman irrahim. Les éditions Damaj ont le plaisir de vous présenter شرح ثلاثة الأصول لفضيلة الشيخ العلامة محمد بن صالح العثيمين رحمه الله تعالى. L'explication des trois fondements par l'éminent savant محمد بن صالح العثيمين رحمه الله تعالى. Une suite de cours donnée par le frère Munir al-Maghribi حفظه الله تعالى au sein du centre d'études islamiques دار الحديث السلفية بدماج. Cours numéro 2. Nous demandons à Allah Azza wa Jalla que ce travail soit profitable à l'islam ainsi qu'aux musulmans. بسم الله الرحمن الرحيم نراجع ما تقدم كأنه الدرس بعض الإخوة استشكل بعض الأمور يعني il y a des choses certaines choses des frères ils ont pas compris سهل on vous a dit c'est du nahou c'est du nahou je suis capable de faire le nahou c'est normal c'est tout à fait normal فالآن السؤال ماذا استفدت يا إسماعيل من قول شيخ الإسلام عليه رحمة الله بسم الله الرحمن الرحيم استفدت كوا بسم الله الرحمن الرحيم أحسنت هذا الدليل الأول أن أولا لفت دو كومنسي بار بسم الله الرحمن الرحيم يا دليل من السنة أي البروفيت دي كي il a envoyé des lettres au roi إلى آخره commencez par بسم الله أحسنت الدليل الثاني عند من آدم أحسنت أن الله سبحانه وتعالى بدأ كتابه بالبسملة الله il a commencé le Coran avec بسم الله ça devient pour nous une sunna de commencer par Bismillah. Il y a un sual qui se pose, il y a une question qui se pose. Est-ce que le fait de commencer par Bismillah, c'est wajib, c'est obligatoire? Indak, Abu Bakr. C'est obligatoire. Si tu commences pas par Bismillah, dès que tu écris un livre, t'es athée. La question, c'est pas Al-Tasla al-Baraka. La question, c'est est-ce que c'est obligatoire? Oui ou non? T'es revenu sur ton cas ou Indak, Abou Shaima. Je disais que dans le monde de l'Allah, on mange quand on est dans la mosquée, qu'on écrit un livre, commencer par Bismillah, c'est pas obligatoire. Mais c'est que dans le monde de l'Allah, on commence quelque chose. Et d'Allah, tu peux la demander, c'est obligatoire. Indak. Sunnah. Sunnah mu'akkada, là-bas. C'est la hadith d'Aïf, Charbonnier, par contre, il a ta'af le hadith. المسألة هي التفصيل. Ça dépend. Certains cas, c'est pas obligatoire. Comme le fait de commencer un livre par Bismillah ar-Rahman ar-Rahim, c'est pas obligatoire. Tu peux commencer par Alhamdulillah. Ila akhir. Lakin, al-afdal, c'est de commencer par Bismillah. Dans certains cas, comme le fait d'écrire, maintenant, tu veux écrire un livre. C'est pas obligatoire de commencer par Bismillah ar-Rahman ar-Rahim. Lakin, c'est une sunna. Yani, c'est mieux. Et t'as du ajr. Si tu commences par Bismillah, t'es récompensé. Si tu le fais pas, il n'y a pas de mal. Lakin, dans certains cas, c'est obligatoire. Mitl al-akl, le fait de dire Bismillah avant de manger, c'est obligatoire. C'est obligatoire. Et un Nabi sallallahu alayhi wa sallam dit Sommillah, ou kul biyaminik. C'est un amr. C'est un ordre. Il l'a ordonné de dire Bismillah. Sommillah. Sommillah. Et il lui a dit dis Bismillah avant de manger. Ça montre que c'est obligatoire. خاصةً أن الحديث فيه مخالفة للشيطان مخالفة للشيطان إلى آخره حديث ابن عباس المعروف مخالفة الشيطان c'est obligatoire أي de manger la droite de pas manger par la gauche avec la gauche le fait de dire bismillah le fait de manger devant toi إلى آخره فعلى كل حال البسملة ça peut être obligatoire et ça peut être une sunnah أي c'est pas obligatoire c'est recommandé qui c'est qui nous explique Bismillah ar-Rahman ar-Rahim ça veut dire quoi Bismillah ar-Rahman ar-Rahim tu comprends quoi al-muallif, l'auteur alayhi rahmatullah, il a commencé le kitab par Bismillah Bismillah ar-Rahman ar-Rahim ça c'est quoi le معنى ça veut dire quoi tu comprends quoi ça c'est ar-Rahman ar-Rahim nous pour l'instant donne-nous ce que tu as compris globalement Bismillah ar-Rahman ar-Rahim maintenant je vais manger je dis Bismillah ar-Rahman ar-Rahim ça veut dire quoi que le Rahman Voilà, ça t'es en train d'expliquer Rahman, hein, et Rahim, non. Dès que tu veux dire Bismillah Rahman Rahim, pourquoi tu dis Bismillah Rahman Rahim? C'est quoi? On le sait ça. Mais pourquoi? Ça veut dire quoi? C'est pas vrai ça. Avant de faire l'A'mal, tu dis Bismillah. Mais ça veut dire quoi? Ça veut dire quoi Bismillah? Ahsant. Alors, je viens de répondre. T'as donné un bout de réponse. Qu'Allah y mette la baraka. عندك شو اللي تفعله الله احسن فخطر الشيطان احسن كلمه استعانه ونجاة بسم الله الرحمن الرحيم اي تدموند لدى الله تقدر تقول بسم الله لان الباء بس dans la langue arabe le ba c'est kalimat isti'ana ou harf yufid al-isti'ana ay dès que tu dis bismillah ar-rahman ar-rahim ay tu vas demander de l'aide à Allah dans ce que tu veux faire la hawla wa la quwwata illa billah. L'insan est faible. Hein, tu as besoin d'aide. Fa'anta matalan tu veux écrire un livre, au début tu écris bismillah ar-rahman ar-rahim. Ay tu fais ça lillah wahda comme on avait expliqué et tu demandes l'aide à Allah. Il y en a peut-être que tu ne vas pas y arriver, peut-être que tu... Il est akhri. L'insan, il revient à Allah. Iyaka na'bud wa iyaka nasta'in. Tout ça, on l'a vu. Tout ça, on l'a vu. Fa'antum, ce qu'on retient à nous du dar, ce qui est passé, لأن مسائل النحو أشكلت على بعض إخوة إذا طاف النحو زي الغمر أنتم سكفوا غتني سلسا بسم الله الرحمن الرحيم أنك تكموس أدوم وضد لدى الله عز وجل بسم الله الرحمن الرحيم ثم ذكرنا الرحمن والرحيم الرحمن والرحيم et on a donné une قاعدة une règle في اللغة par rapport à الرحمن الرحيم ما هي أن بعض الأسماء بسم الله الرحمن الرحيم إذا كسب على مدى مختلفة إذا اجتمع المعنى أحسنت وإذا تفرق أحسنت المعنى واحدة أحسنت هذه ça arrive beaucoup en langue arabe. Deux mots s'ils se rassemblent dans un texte, tu vas avoir celui-là, il va avoir un sens, celui-là, il va avoir un autre. On avait donné l'exemple de l'islam et l'imam. Si tu as dans un même texte, maintenant prends le hadith Jibril, on avait donné l'exemple. Le hadith Jibril, c'est un texte. Un Nabi sallallahu alayhi wa sallam, il a parlé. Dans ce texte, il y a l'islam et l'imam. Enfin, l'islam, il va avoir un sens. On avait dit les œuvres apparentes. Le prophète, il a expliqué la prière, la salat, al-hajj, al-zaka, il a akhiré. L'imam, il va avoir un sens. L'imam, la foi dans le cœur, les anges, il a akhiré. S'il se sépare, dans un texte, maintenant, tu as quoi? Islam, ça englobe l'imam, ça englobe l'autre. Si dans notre texte t'as que l'imam, ça englobe l'islam. Ça, ça arrive souvent dans la langue arabe. C'est ce qu'on a expliqué avec Ar-Rahman Ar-Rahim. Al-An, Bismillah Ar-Rahman Ar-Rahim, Ar-Rahman Ar-Rahim, ils sont les deux dans le texte. Comme dans le Coran, Bismillah Ar-Rahman Ar-Rahim, dans le Sunnah, les deux sont dans le même texte. Enfin, Ar-Rahman, il va avoir un sens, Ar-Rahim, il va avoir un sens. Si t'as qu'un des deux, mets surat Ar-Rahman. Ar-Rahman, allama al-Quran. Ar-Rahman, il va englober le Rahim. Il va englober le sens de Rahim. Ça, on l'a vu. Un, nous, c'est quoi le sens de Rahman et c'est quoi le sens de Rahim? Indaman Fouad. Ahsant. Ar-Rahman, à la wazn fa'alan. Al-Awzan, ça, c'est fi'ilm al-sarf. Des mots, ils ont des awzan. Matalan, Rahman fa'alan. C'est le même wazn. Et ce wazn, en langue arabe, تستفيد منه المبالغة أو الكثرة. فالآن الرحمن سموت كل رحمة يبوك رحمة يبوك رحمة. والرحيم لا أنا بدي سا. أنا دي كم الرحيم عندك؟ أحسنت على الرحمة الواصلة. أحسنت وقد يطلق لفظ الرحيم على الله وعلى غيره. الرحيم سالفعل سالفعل سالاكسيون. الآن الله عز وجل بالإجماع أنه متصف بصفة الرحمة. الله إلى صفة الرحمة. شتو الرحمة سنتخبي الله سبحانه وتعالى إلى ستخبي الرحمن ثم avec cette صفة Allah, il y a une action. Et Allah, il va pardonner à Foulan, il va faire miséricorde à Foulan, et l'akhir. Ça, c'est le Rahim. Et il y a un acte. Tu peux avoir une sifa, et il y a un acte. Falihada, Ar-Rahman, Ar-Rahim, Ar-Rahman, on a des sifa dhatiya. Et Ar-Rahim, c'est ma fi'liya. C'est ma fi'liya. Fahada, ahsan ma'qil fi l'farq baynahuma. Ahsan ma'qil fi l'farq baynahuma. Naqra alaykum kalam l'uqayyim. في هذا قال الإمام القيم عليه رحمة الله أما الجمع بين الرحمن والرحيم ففيه معنى هو أحسن من المعنيين الذي ذكرهما أي يعني كلام قبل هذا قال وهو أن الرحمن يدل على الصفة القائمة به سبحانه وتعالى والرحيم دال على تعلقها بالمرحوم الرحمن ستنطق الله إلى صفة إلى نتخبيل الميزيقور تستفيد من هذا الرحيم ستنطق الله عز وجل صفة Il va pardonner avec. Il va faire miséricorde à Foulan et à Foulan. Et à Foulan. C'est ça la différence entre Rahman et Rahim. Ahsan maqil hada. Ahsan maqil. Farrahman ziva dhatiya wa rahim ziva fi'li. Qal. Warrahim dallun ala ta'alluqiha bil marhum. فكان الأول للوصف والثاني للفعل الرحمن سان وصف سان اتخيبو الرحيم سان اكسيون أي إيبا باردون إيبا فير ميزيريكور قال فالأول دل على صفة أن الرحمة صفة والثاني دل على أنه يرحم خلقه برحمته قال وإذا أردت أن تفهم هذا فتأمل قوله تعالى وكان بالمؤمنين رحيما كان بالمؤمنين رحيما أنتم متقصوا آية الآن بغبغ الرحيم وكان بالمؤمنين رحيما عندك سؤال لا المتقص الآية المتق يرحم المؤمنين سبب كانها خاص بالمؤمنين لأن في سورة البقرة بالناس تستفيد ماذا؟ بغبغ سكونا دي تركوا خاص بطخاص سيأتي هذا تستفيد ماذا؟ لا بغبغ الرحيم بغبغ النبي الآن يبغض هو وكان بالمؤمنين رحيما سبغبغ سكونا دي أحسنت أن الله يرحم أن الله يرحم تستفيد آية وكان بالمؤمنين رحيما أي أن ينكسوا أن الله عز وجل يبغفر ميزيريكور أكويان الآن ابن القيم الدي ولم يدي قط وكان بالمؤمنين رحمانا الآن لا لا ديفيرونس اسكو تا جونتوندو اون آية او اون سنة انه يقول كان بالمؤمنين رحمانا لا اسكو رحمان سي با ان فعل الفعل سي الرحيم فسي الله عز وجل يبغضن مثلا مخلوق يدي رحيم يجي با رحمان يجي با رحمان هذا مفهوم لعله مفهوم نعم يرحمهم يا فعل الرحمن سر إس الرحمون يرحمهم الرحمن لا يالفعل تقلب زاد قدر قال فعلم أن الرحمن هو الموصوف بالرحمة والرحيم هو الراحم هذه الخلاصة أن الرحمن سيسربي كلامي زغيكو الرحيم سيسربي كلا الدن سمفهوم هذا ما يتعلق بالرحمن والرحيم هذا أحسن ما قيل بعض العلماء يقولون أن الرحمن يعني عام والرحيم خاص وهذا يشكل عليه آية البقرة أي في لفظ الناس إلى من رحيم إلى من الناس والناس يشمل الجميع فأفضل ما قيل والقول الذي سلم من الانتقادات قول ابن القيم أي أن الرحمن هذا والرحيم هذا والرحيم هذا بدائع الفوائد أحسنت لما أرجع كتاب ابن القيم بدائع الفوائد قال الإمام Je ne suis pas compris cette question à la fin du dars. Ou, Inch'Allah, vous voyez avec le frère avec qui vous faites le muraja'a. Ou, vous demandez à la fin du dars. Qala al-mu'allif alayhi rahmatullah, i'lam rahimakallah. Qala al-shikh al-utaymin, al-ilmu, huwa idraku al-shay'a ala ma huwa alayhi idrakan jazima. قول المؤلف عليه رحمة الله اعلم أولا فيه تنبيه يعني تنبيه أي كأن المؤلف يتدي اعلم أولا إلا كمصي بسم الله الرحمن الرحيم أي إدمان دلد على الله عز وجل ثم يدي اعلم أي le كلام qui va venir il va être très important لهذا إلا دي اعلم اعلم il attire ton attention اعلم ça vient du علم ça vient du savoir ça vient du sache ils traduisent هكذا اعلم أي الآن الكلام الذي qui va venir il va être مهم جدا il va être مهم جدا فشيخ الإسلام il attire ton attention il dit اعلم et ثم il va dire des choses الآن il va dire des choses il va dire كذا كذا كذا فأنت tu comprends ça que le كلام qui va venir il est مهم جدا وهذا كثير في القرآن والسنة من يذكر من أدلة الكتاب والسنة أنه فيه التنبيه بإعلم كثير فاعلم أنه أحسن فاعلم أنه لا إله إلا الله الله عز وجل تعالى فاعلم أي الكلام إليه مهم كلام إليه مهم كذلك من السنة تقدم معنا في الأربعين تذكر حديث ابن عباس ما تذكرون في القدر أحسنت واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ففي الحديث النبي صلى الله عليه وسلم لابن عباس اعلم اعلم هذا كثير في الكتاب والسنة شيخ الإسلام عليه رحمة الله إلى أمبلوي اسمه اعلم اعلم أي فتمنطخيك الكلام إبايت مهم إبايت مهم ثم الشيخ العثيمين نزكسبيك العلم قال العلم هو إدراك الشيء على ما هو عليه إدراكا جازما قال ومراتب الإدراك ست الآن العلم لا ديفينيسيون سي هذه العلم هو إدراك الشيء على ما هو عليه أي تو كونسوا لا شوز كوم إلي سي سا العلم شتدي مثلا سي كوا سا شندي سان كتاب سان ليفر خلاص سي دو علم أي تا ديكري لا شوز كوم إلي سي شتدي سي كوا سا تو مدي سي اون مونتر لا لا الآن هذا سي با اون مونتر سان ليفر سان ليفر فالعلم سي تو كونسوا لا شوز كوم إلي تو دي سا سي حلال سي حلال سي دو علم سي دو علم ودي ما الدليل على كذا تعمل لو دليل أ سا بلاس سي دو علم سي دو علم لأن تا لا شوز تو لاندي كوم إلي كوم إلي الآن هذا العلم إلى دي مراتب دي نيفو إلى سي نيفو tu peux savoir une chose بيقين sans aucun doute ça va être العلم tu peux avoir un doute tu peux pas connaître la chose tu peux inverser tu crois que c'est ça alors que c'est ça إلى آخره on va les voir une par une قال ومراتب الإدراك ست أي le fait de concevoir une chose il y a six niveaux six niveaux الأولى العلم وهو إدراك الشيء على ما هو عليه إدراكا جازما هذا الله يكسبيكي هذا الله يكسبيكي مثلا de loin tu vois une personne c'est un homme on te demande c'est qui tu dis c'est un homme ça c'est du علم t'as su ce que c'était فلان si c'est un homme et tu dis c'est une femme là tu t'es trompé tu t'es trompé ça c'est du جهل ça c'est du جهل فالعلم c'est que tu conçois la chose comme elle est comme elle est ça c'est halal c'est halal مثلا الخمر c'est حرام بأدلة الكتاب والسنة si on demande à une personne est-ce que العلم est-ce que الخمر c'est halal ou c'est حرام si nous dit c'est حرام خلاص il est على علم لأن يعني il a donné le حكم comme il est كمل. سينو دي سحلا لا سان جاهل سان جاهل مفهوم هذا العلم قال الثانية الجهل البسيط وهو عدم الإدراك بالكلية علما أن هذه المسائل التي يذكرها الآن الإمام العثيمين عليه رحمة الله من مسائل الأصول هذا التفصيل vous allez voir celui qui a pas fait أصول فقه هناك لكن شيخ العثيمين كما تعلمون إمام في الأصول وفي النحو فلهذا الذي يقرأ شروحات الشيخ العثيمين عليه رحمة الله يتوسع في مسائل النحو لأنه سائل إمام وكان يعتني كثير بالنحو كما تعلمون شرح الألفية وشرح الأجرمية فهو لمسائل النحو يتكلم مثل النحوي les autres chourouh de al-usul al-salam tu verras bismillah ar-rahman ar-rahim ils ont pas fait ce tafsil peut-être avec ce détail il parle comme si c'était un nahou il t'a amené les masailles de nahou الان on est rentré dans l'ilm il t'a pris comme du usul c'est un usul تعلمون أن هذا كتاب نافع جدا في الأصول. إذا مرجع إذا أول كتاب طالب العلم يكمل في الأصول ما هو؟ أحسنت، الأصول من علم الأصول للشيخ العثيمين. سأصل في الباب، سأصل في الباب. فعلى كل حال الآن لا تنتكسبكي أسباب من حيث يعني الأصول، من حيث أصول الفقه، حيث أصول الفقه. أما نحن لا نفهم بعد تومي كابيتوليس العلم وبعدين التعريف وانتهي. أما الآن هو التفصيل لأنه ذكره. قال الثانية الجهل البسيط وهو عدم الإدراك بالكلية. مثلا اشتدمض المسألة اشتدي يا إسماعيل سكوى الحكم دوسا اشتدنا السجي اشتدي سكوى صحب اسكس حلال سحرام واجب تمدي جو سيبا ساسي جو جهل بسيط اي تابت كونيسانس دوسا ساسابل جهل بسيط غتني اي سابتي جهل يبا بنير لغران جهل المركب المركب. فالآن هناك دو شوز هنا العلم سكتو ساش هنا الجهل كنتو كونيبا سيسا نحن سا يكفي سيدو العلم والجهل. لكن الأصوليون يمد دي زوت شوز يمد دي زوت شوز. أما المعروف عند الناس وعند علماء الآخر وغير الأصوليين العلم والجهل الشك إما تسي لا شوز إما تلا كونيبا إما تندوت trois choses. أما الأصوليون إذا فعل تفصيل إذا فعل تفصيل إذا ميسي شوز. قال الثالثة الجهل المركب وهو إدراك الشيء على وجه خالف ما هو عليه. كيسيك إكسبيك هذا أصحاب الأصول عبد الملك وياسين إذا فجي أصول. الجهل المركب هو إدراك الشيء على وجه يخالف ما هو عليه. تفضل ما يدل أنه يعرف الصواب. الجهل المركب هو إدراك شيء على وجه خالف ما هو عليه. سان جاهل. لكن سكوا لا ديفيرونس اكسبي دافون هكا مثال خلاص ça veut pas dire qui c'est. il peut se tromper. لكن سان جاهل مركب لماذا؟ لأنه il sait pas et il croit qu'il sait. احسنت. c'est ça le جاهل مركب. الجاهل مركب il a rajouté une chose sur le جاهل بسيط. Le jahl basit, celui qu'on avait avant, il ne sait pas la chose et il s'est arrêté là, il ne sait pas. Tu lui dis c'est quoi ça? Il dit je ne sais pas. Jahl basit. Le jahl murakkab, tu lui dis c'est quoi ça? Il dit une chose et il se trompe. Et il croit qu'il sait. Maintenant tu lui dis est-ce que ça c'est une sunna? Il dit ouais c'est une sunna. Alors qu'en fait c'est une bid'a. Ça c'est jahl murakkab. Ça c'est jahl murakkab. Ça sera jahl basit, il aurait dit je ne sais pas. Amahoua il répond et il se trompe. Il donne l'inverse de la réponse. هذا صفين الجهل مركب مركب مركب أي من أمرين أنه لا يعلم ولا يدري أنه لا يعلم. il sait pas la réponse et il sait pas qu'il sait pas. C'est pour ça qu'il croit, il croit qu'il connaît. Il dit كذا. وهذا il est أعظم وأخطر من الأول. الأول il sait pas. أما هذا il croit qu'il sait et il sait pas. فcela il s'appelle الجهل المركب. الجهل المركب. الرابعة الوهم وهو إدراك الشيء مع احتمال ضد راجح. On lit les trois et on les explique. Il y en a pour comprendre un, il faut comprendre les trois derniers. الوهم هو إدراك الشيء مع احتمال ضد راجح. الخامسة الشك وهو إدراك الشيء مع احتمال مساوي. أي t'as un doute 50-50. Je sais pas. Je te dis maintenant est-ce que ça c'est une sunna? T'as un doute. 50-50, 50% tu penses que c'est une sunnah, 50% tu penses que c'est pas une sunnah, pas un doute. Al-Wahm, c'est مقابل الظن. الظن قال السادس الظن هو إدراك الشيء باحتمال ضد المرجوح. ضد المرجوح. الآن فأشيما بسرعة ستفهم. الآن c'est 100% هذا. Ça c'est 100%. Retenez et regardez. 100%. Al-An, Huna, ça va s'appeler comment là? Là, on n'est plus dans le jahl. On est imma dans shak, imma dans dhan, imma dans wahm. Là, t'es à 5 ans. T'as une mas'ala, tu sais pas, t'es au milieu, c'est ash-shak, ahsan, t'as le doute, tu sais pas. T'es à 5 ans. Al-An, zéro, ça commence là. Et 100%, c'est là. Al-An, on enlève celui-là. Le chèque, c'est bon, il est là. Hein. On le laisse là. Al-An, t'as 100% Huna. Huna, on va dire que t'as 80%. Tout ça, ça va s'appeler Adhan. Je te donne une mas'ala, Abu Bakr, maintenant je te dis, ma hukm kada. À 80%, t'es pas sûr à 100%, à 80%, tu penses que c'est ça. On va t'appeler, on va dire, t'as du dhan. T'as du dhan. T'as une autre mas'ala, les 20% qui restent, maintenant. Je te dis, c'est quoi, hukm kada? T'es pas du tout sûr. Tu te dis 20% c'est kada. Ça va s'appeler al-wahm, celui-là. Huna c'est le wahm, huna c'est le dhan, huna c'est le shak. Et si tu sais tout, c'est l'ilm. Si tu sais rien, c'est le jahl al-basi. Si tu sais rien et tu crois savoir et tu te trompes, c'est le jahl al-murakkab. C'est le jahl al-murakkab. Mafhoum? Hada c'est du usul. C'est du usul. Amma inda ulama, matalan inda al-fuqaha. Al-fuqaha, matalan, ils ont trois choses. Ils ont l'ilm. Ils ont le jahl. Et tu connais la chose. Tu la connais pas, ou t'as un doute. Que ça soit 20%, 30%, 50%, 80%, chez eux c'est pareil, chaque, t'as un doute. Ils vont pas tenter le dan wahm. Dan wahm. Fa hada, inshallah, ça y a-t-il ma'akoum fil usul. Les frères, l'an, ils attendent le tawhid. Hier c'était nahou, aujourd'hui c'est usul. Inshallah, on passe et n'atroule vil kitab. Hadi, c'est muqaddimat la aboudmine, d'accord, ajam l'utaymin, fa nashraha. Nashraha. L'an, qui c'est qui nous donne les 6 dans l'ordre? Al-An, si vous avez compris les 6, je les répète, Al-Ilm, Al-Jahl al-Basit, Al-Jahl al-Murakkab, Al-Wahm, Al-Shak, Al-Dhan. Qui c'est qui nous fait dans l'ordre du plus fort, يعني في العلم, يعني du ilm, à celui qui sait le moins? Qui c'est qui nous fait l'ordre? Tu nous fais l'ordre, Cheikh Al-Adhamin ne les a pas mis dans l'ordre. Qui c'est qui fait l'ordre? L'ordre, tu vas commencer le plus fort. Le plus fort, c'est quoi? C'est l'ilm. Et tu vas jusqu'au plus faible. Cheikh Al-Adhamin ne les a pas mis dans l'ordre. Toi, tu dois les remettre dans l'ordre. Al-An, si tu as compris, c'est facile. Tu vas pas la boujaïma. Al-Awwal, Al-Ilm, Ahsan. Le deuxième, Al-Wahm. T'as inversé avec l'autre, c'est l'autre. Al-Wahm, on a dit, c'est dès que t'as 80, non. C'est les 20%. Enfin, il est plus faible que 80. Ouais. Enfin, les 80, c'est Adhan. Ahsan, va le premier, Al-Ilm. Le deuxième, Adhan. Le troisième, Al-Wahm. Là, avant. Indak? Là, Al-Shak. Le troisième, Al-Shak. Al-Shak, t'es sûr que t'as du Ilm ou tu penses à 50? À 50. Après Al-Shak, ça va être Al-Wahm, Ahsan. Après Al-Wahm, ça va être la Al-Jahl al-Basit. Et le dernier, Al-Jahl al-Murakkab. Al-An, tu as l'ordre, يعني, du plus fort, Aïf al-Ilm, jusqu'à Al-Jahl al-Murakkab. Al-Jahl al-Murakkab, c'est le pire. Il ne sait pas, il croit qu'il sait. Et Inch'Allah, vous verrez ça avec l'Usul. Al-Dhan. Al-An, on donne un mital pour tabac tout ça. Et après, on passe. Al-An, مثلاً, si on demande à quelqu'un, مثلاً, est-ce que salat elle est wajiba? Est-ce que salat elle est wajiba? Al-An, si il répond à les wajiba, c'est du quoi? Ilm. Si il dit elle est haram, si il dit salat elle est haram, c'est jahl murakkab. Jahl murakkab. Si il sait pas. Hein? Si il sait pas, il dit la alam, ma adri. S'il a un doute, ça dépend le doute, c'est lequel? Ça dépend. Eux, ils traduisent tout par doute. Amma shak wal wahm wal dhan. S'il est sûr, ou s'il a un doute, il y a 20%, il pense qu'elle est wajiba. 20%, il a un shak kabir. Là. Il va avoir quoi? Al wahm. S'il a 80% sûr, ça va être? Hein? Al dhan. Ahsantum. Voilà, c'est facile, l'ilm, il faut sabr et faim. Et celui qui n'a pas compris, ce n'est pas une catastrophe, la jama'a. L'essentiel, c'est l'ijtihad. Wallah, si tu ijtihad et tu ne lâches pas, tu vas comprendre. Tu n'as pas compris aujourd'hui, tu vas comprendre demain. Tu n'as pas compris demain, après demain. L'essentiel, c'est essayer et tu continues. Nas'Allah lil jami' at-tawfiq. Tafadhal. Le vin, le Le 20, c'est maintenant t'as un chèque toi. T'es pas à 50, t'as un chèque, il est à 80. Le plus gros, ça va être le 20. Et la petite partie, ça va être le 1. Et le milieu, c'est le chèque. قال والعلم ينقسم الى قسمين ضروري ونظري الان غض عنك مساله شغل العثيمين اسم من مساله الاصول كذلك ان العلم ديفيزون دو ضروري ونظري اي فاليز اكسبليكي لي دو فبزون تخدوير سياتي المعنى بالعربيه سيبقى واضح قال فالضروري ما يكون ادراك المعلوم فيه ضروريا بحيث يضطر او يضطر اليه من غير نظر ولا استدلال كالعلم بان النار حاره مثلا ساس العلم العلم الان لو فيت دو سافوار اون شوز ساس ديفيز ان دو واعلم ان هذا التقسيم اللي تبع عند السلف السلف عندهم العلم سي العلم لكن العلماء خاصة علماء الأصول علماء الكلام يسمونه بك هذا التقسيم لا بس يخالف فشرة هذا التقسيم يخالف فشرة ايزو دي ساس ديفيزون دو ان علم يبقى ضروري اي تول موند لو كوني تا با بزوان تشيرشي تا با بزوان دليل تا با بزوان مثلا شيخ عثيمين الى دوني ليكزومبل ان النار حارة مثلا تو دموند نيمبورت كي عامي الى العالم تو لو دموند اسكو النار Est-ce que le feu ça brûle? Il va dire oui. T'as pas besoin d'ilm, t'as pas besoin de chercher. C'est un ilm que tout le monde a. Que tout le monde a. Le feu ça brûle. L'eau ça mouille. L'eau ça mouille. Il est akhir. Le stylo hada il est bleu. T'as pas besoin de faire un bahd. Il est bleu, tout le monde sait qu'il est bleu. Tout le monde sait qu'il est bleu. Il est akhir. Fahada c'est un ilm daruri. Tout le monde le connaît. Tout le monde le connaît. وضابط العلم الضروري انه لا يحتاج الى استدلال وبحث ونظر c'est ça الضابط تقول العلم ضروري t'as pas besoin de recherche t'as pas besoin de recherche العلم قال والثاني قال والنظري ما يحتاج الى نظر واستدلال كالعلم بوجوب النية في الوضوء هذا الدوزيام c'est العلم النظري اي t'as besoin de نظر t'as besoin de regarder t'as besoin de rechercher t'as besoin de دليل مثلا je te demande je te dis مثلا est-ce que السواك c'est une sunna بعض الناس يزفها بعض الناس يزفها يا دي دليل كي مدخل السواك c'est une sunna ولولا أن أشق على أمتي لأمرتم بالسواك عند كل صلاة ça ça montre que c'est une sunna لأن يا بايت أمر يا بايت أمر t'as eu ça avec un دليل t'as eu ça avec un دليل الدليل مثلا celui qui délaisse الصلاة est-ce que c'est un kafir أم لا ça t'as besoin de دليل العهد الذي بيننا وبينهم الصلاة فمن تركها فقد كفر الآن تدليل إلى آخره المهم أن هذا العلم النظري t'as besoin de recherche t'as besoin de preuve t'as besoin de demander إلى آخره et c'est celui-là qui vient avec طلب العلم أما l'autre t'as pas besoin de طلب العلم ضروري tout le monde le connaît وهذه مسألة أصولية الآن ألخص ماذا يريد شغل الإسلام من إعلم كيسا كي ريكابيتول الآن avec tout ce qu'on a vu إعلم ça veut dire quoi إعلم باللغة العربية عندك أحسنت أولا ينبهك أي شيخ الإسلام لا تير تون أتونسيون يدي إعلم أي لا تير تون أتونسيون que ce qu'il va dire الآن ce qu'on va lire الآن c'est très important إعلم إعلم أي sache أي الكلام يبقى مهم أي ça veut dire quoi إعلم باللغة العربية العلم ما هو العلم لا لا لا تعريف كنا فيه يا أخي عندك أحسنت يا أخي وفين لير الكلام إدراك الشيء على ما هو عليه أي شيخ الإسلام يدي إعلم أي تدوى savoir تدوى connaître les choses qu'il a dit comme elles sont لأنه on va voir que بعض الناس معرفة الإسلام pour lui l'Islam c'est une chose c'est pas comme une chose que le Coran et le Sunna nous ont montré معرفة الله عند بعض الناس c'est du shirk بعض الناس يفهموا الشرك ويظن كثير التوحيد ça montre qu'il a pas de علم c'est un جاهل مركب maintenant il va vers une tombe il adore la tombe pour lui c'est du توحيد il dit je me rapproche envers Allah avec cette personne pour lui c'est du bien عندنا c'est من أعظم الظلم إن الشرك لظلم عظيم أما شيخ الإسلام il dit إعلم أي dans ces مسائل tu dois être à la علم les مسائل qui va dire t'as pas le droit d'avoir du choc 50% ouais on m'a dit là ces مسائل qu'on va voir tu dois être à 100% c'est du علم c'est du علم c'est التوحيد أعظم العلوم قال إعلم رحمك الله لما ذكر ونبه شيخ الإسلام رحمه الله بقوله اعلم، ذكر الدعاء رحمك الله. الآن شيخ الإسلام يتفين دعاء. أولا تستفيد من هذا أن حلقة العلم فيها خير، وطلب العلم فيه خير، لأن نحن الآن نطلب العلم يعني مثلا نطلب العلم نقرأ هذا الكتاب، فلا الدعاء النتش الآن وبيبلغ رحمك الله. فشيخ الإسلام نزفين دعاء ونسأل الله سبحانه وتعالى أن يستجيب له، نستجيب له، فهو من أولياء الله، من أولياء الله نحسبه كذلك والله حسيبه. فلعل الله عز وجل يستجيب له. الآن رحمك الله لا دعاء كده في الله يجزوس، فبإذن الله توصل كده الزليم الله يغفر الرحمة أو يغفر الرحمة. تستفيد أولا هذا أن طلب العلم يجو خير، طلب العلم يجو خير، يجو خير كثير، أن الله يرحمك، أن سنطريق إلى الجنة، أن في المسجد قد حسنات، هذه حسنات إلى آخره، تبخطون دين. فرحمك الله ستموت أن شيخ الإسلام يدفع خير. تستفيد فائدة ثانية أن رحمك الله ستموت أن الداعي إلى الله يدفع الله رحمة وغلزوت، يدفع الله رحمة وغلزوت. إذا تأملت قوله اعلم رحمك الله تستفيد فائدة عظيمة في الدعوة، تستفيد إن فائدة عظيمة في الدعوة، أن الداعي إلى الله celui qui appelle à la religion celui qui appelle au din il doit avoir deux choses. العلم، لأن il dit اعلم أي va t'apprendre quelque chose، doit avoir du علم، et il doit avoir la rahma pour les autres، il doit avoir la rahma. اعلم رحمك الله، فالداعي إلى الله il doit avoir du علم et il doit avoir la rahma pour les autres. وما أرسلناك إلا رحمة للعالمين، لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم الرحيم. فالنبي عليه الصلاة والسلام سكن من أرحم الناس بالخلق، من أرحم الناس بالخلق. فأنت في الدعوة ton but c'est de sauver هؤلاء، حتى الكافر ton but. نحن الآن مثلا في الدعاء كفار، أي on les appelle à l'islam، eux c'est des juhal، لا يعقلون، صم بكم عمي كما قال عز وجل، يكون خنغياهم. سي سامي on est من أرحم الناس بهم العلماء وطلبة العلم pour le كفار، لأن أنت تسير في الدعوة pour le faire sortir من الضلال pour l'emmener إلى الجنة، ولكن هو يكون خطأ، لكن أكثر الناس لا يعلمون. من أرحم الناس بأهل البدع علماء الجرح والتعديل، من أرحم الناس بهم، لأن العالم مثلا ما وقع كنت فلان سرحمة به، لكن كذلك أكثر الناس لا يعلمون. عالم مثلا ما وقع كنت فلان سبقوا إلا سين رحمة بغلو كم سي يوم القيامة إلى بابيشي أو يوم القيامة إلى موان سويفر، لأن سي لا سنوت كل من فاتفير يحمل أوزارهم يوم القيامة. فالعالم هو يفسر يعني سرحمة به. فمن أرحم الناس بالخلق العلماء. قال شيخ الإسلام عليه رحمة الله أهل السنة أعرف الناس بالحق وأرحم الناس بالخلق، أهل السنة خاصة العلماء c'est من أعرف الناس بالحق c'est des علماء ils connaissent la vérité et c'est les gens qui ont plus de rahma pour les autres. حتى الكافر. أما نحن مثلا c'est quoi qui dérange le كافر يبقى في النار ou pas، toi إنشاءالله si tu vas في الجنة الكافر يبقى تقو كمان il va aller في النار، لكن toi tu ne montres رحمة به، tu veux le faire sortir de هذا et qu'il aille avec toi في الجنة. أما الكافر il veut te prendre et il veut t'emmener avec lui في النار. فلا يستوي هذا وهذا أبدا. فهذه فائدة، اعلم رحمك الله أن الدعوة مبنية على علم، أنا مبنية على الرحمة. Ça veut pas dire, il faut pas comprendre ça. يعني de ces paroles qu'on a dit رحمك الله أن تتنازل عن الدين، tu laisses passer des choses. Oh ça c'est pas grave. لا. حق. الحق أن يتبع. لكن الأصل c'est الرفق. Dès que t'appelles السنة أو الإسلام الأصل c'est الرفق واللين. C'est la douceur إلى آخره. C'est ça l'asr. لكن أحيانا si c'est un معاند à une personne fait exprès il se moque إلى آخره فلا بس شيء من الشدة comme ça il comprend. لا بس ça veut pas dire que دائما ta الرحمة. لا قال عز وجل يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم. اغلظ عليهم أي سواب جوغ في الجهاد كفار ومنافقين وزيبوكريت سواب جوغ اغلظ عليهم اغلظ عليهم سموت كدن سيختان كالاباس سي سكون أبل الحكمة C'est ce qu'on appelle al-hikma. Al-hikma, ahyanan, c'est le rahma wal-lin, la douceur. Et ahyanan, c'est la dureté. Al-hikma, ça ne veut pas dire que toujours tu as le sourire. Abadan. Al-hikma, ça ne veut pas dire que tu laisses marcher des choses. Abadan. Ça, c'est min mabadin nasara. Tu prends une claque dans la joue droite, tu te prends la joue gauche. Abadan. Al-haq, haq, le musulman, il est aziz. Le musulman, il est aziz. Al-hikma, c'est ça, tu mets les choses à sa place. Ahyanan, il faut de la douceur. Et c'est ça l'asr, et c'est ça le plus. Avec tes parents, avec les awam, avec les enfants, avec. Arrif, il y en a, c'est de juhal, les pauvres, ils n'ont pas. Ahyanan, il faut de la shidda. Ahl al-bida'a, il fait du mal, il fait de da'wa. Il faut de la shidda, il faut des hommes, enfin. Si on le laisse, khalas, il va faire la vauda. Ou le kuffar, il se moque, matalan, il a akhiré. Fa kullu shay, fi makan. كما قيل لكل مقام مقام لكل مقام مقام أما بعض الناس سد الجهال في هذا سد الجهال في هذا إذا مثلا دعي إلى الله يرد على مبتدع بالشيء من الشدة يدي آه ils sont trop durs أو لا هذا كلام فارغ هذا كلام فارغ النبي عليه الصلاة والسلام في بعض الخطب il devenait rouge في بعض الخطب il levait la voix إلى آخره إلى آخره فعلى كل حال ce qu'il demandait c'est الحكمة mais chaque chose à sa place قد يقول قائل كما أشفى سيأتي بالعلم لهذا شغل الإسلام يتعدي إعلم لأن هذه الشوز اللي بيانك avec العلم فلهذا celui qui fait الدعوة et il n'a pas de علم il va emmener que de la que du mal il va se faire du mal à lui et il va faire du mal aux autres imma il va faire fuir les gens imma il va les emmener lakin ala jahl il va leur dire n'importe quoi et ils vont venir et ils vont accepter ce qu'il dit c'est faux prends l'exemple de Jama'at al-Tabligh Jama'at al-Tabligh c'est des juhal c'est des juhal ils appellent à la religion lui-même il ne sait pas et il appelle les gens il n'appelle pas à tawhid il appelle à des choses que lui il voit ça c'est khata ça c'est khata ça c'est là il y a du فنحن نقول الآن que la da'wa elle est mabniya ala ilm si tu as du ilm tu vas savoir quand est-ce qu'il faut avoir la douceur quand est-ce qu'il faut être dur c'est l'ilm qui va te régler c'est l'adr l'ulama des fois tu le vois avec une personne il est doux لأن سعام يبخل الإكزامبل من النبي عليه الصلاة والسلام دخل رجل في المسجد فبال بال في المسجد طائفة من المسجد في زاوية من المسجد dans un coin du masjid il est parti là uriner c'est un miskin جاهل il sait pas عربي بدوي c'est un bédouin ouais il connaît pas هذه الأمور النبي عليه الصلاة والسلام avec lui il a employé la douceur لماذا لأن c'est un جاهل avec lui il faut la douceur si tu lui prends dur il va sauver il va te laisser ça tu le prends avec la douceur النبي صلى الله عليه وسلم il lui a montré Il lui a dit « Anna al-Masajid, laissat al-Mabuniyat lihada » Thumma, il a demandé à un sahabi, il va chercher de l'eau. Ils ont mis de l'eau sur le rib et il t'a l'amr. C'est fini. Et il lui a montré. Al-Badawi, tellement qu'il a été touché, il a fait du'a. Il avait « Allahumma arhamni wa Muhammad » C'est un Badawi, miskin, il a dit pour Muhammad et lui, faqat. Il ne savait pas. Prends un deuxième exemple. Al-Nabi, alayhi sallallahu alayhi sallam, dès que Mu'ad ibn Jabal, radiyallahu anhu, صلى بالناس العشاء الى طول الى لونجي الى يعني الى بريي avec sourate al-baqara في العشاء sourate al-baqara كما تعلمون يعني تفوق او موين اور ادمي هكذا pour la lire 2 heures 1 heure et demie pour la lire al-baqara il aura lu رضي الله عنه صلاه sourate al-baqara ça ça montre حرص الصحابه على الخير معاذ بن جبل لابن بنيه هو ابن بنيه et il était jeune et il avait de la quwa un homme il s'est plaint بل انا من السخط دو الصلاة من الصحابة إلى السخط من الصلاة إلى السخط من الصلاة ستدخلوا ثم حصل الشيء بينه وبين معاذ il s'est passé quelque chose entre lui et معاذ معاذ il en a voulu pourquoi il est sorti فهذا الصحابي il est parti se plaindre au prophète عليه الصلاة والسلام il a dit يا رسول الله حصل كذا كذا كذا le prophète il est parti voir معاذ il lui a dit أفتان أنت يا معاذ يعني est-ce que tu fais le fitna يا معاذ il a été dur envers lui لماذا لأن معاذ سعالم سعالم et il fait partie des élèves du prophète عليه الصلاة والسلام enfin le prophète عليه الصلاة والسلام il a été يعني il lui a parlé comme ça حتى il revient لأن المقام c'est un مقام لهذا القوم النبي صلى الله عليه وسلم يعني من أحرص الناس على الخير فإلى employé cette méthode ça te montre أيها الداعي أن أحيانا c'est كذا أحيانا كذا et tout ça ça vient avec العلم لا تغتر بالجهال فلان ils sont durs أو لا تغتر بالles autres أن فلان ils sont لا الميزان c'est الحق الميزان c'est الحق قال قال رحمك الله، قال شيخ العثيمين رحمك الله، أفاض عليك من رحمته التي تحصل بها على مطلوبك وتنجو من محذورك. سس الرحمة، طلب الرحمة هذا أي تحصل بها على مطلوبك، أي الله عز وجل يترحمي فبتونس كتفو. مثلا الجنة، الجنة الله في الحديث اللي أبلي رحمة، أنت رحمتي، أنت رحمتي. قال وتنجو من محذورك، الرحمة سك الله يدون سكتفو مثل الجنة، اي تكخت دو سكتن با مثل النار، مثل النار. فسي الله يدفع لا ميزيريكورد اي فادوني سكتن اي فاتنفي دو سكتن با او دو سكتفو دو مال او اي فادوني سكتا بزوان اي فاتكارتي دو سكتفو دو مال. سيسا الرحمة، رحمك الله. فالآن الشيخ الإسلامي نزافين دعاء عظيمة، في دعاء عظيمة قال فالمعنى غفر الله لك ما مضى من ذنوبك ووفقك وعصمك فيما يستقبل منها، هذا إذا أفردت الرحمة. الآن سويفي وفغفني على غير الرحمة سيلتوتسل. الآن سي الرحمة لتوتسل سافديرك الله يتغدن توت البشي كي سباسي. هذا قوله، فالمعنى غفر الله لك ما مضى من ذنوبك، أي الله يتغدن كي سباسي أبو يتوفق دون سكي فغفنير دون الأفنير في المستقبل، في المستقبل أي الله يتفسد. سيسا الرحمة، اشتدي مثلا جدي إسماعيل رحمك الله، أي كالله يتفق دون تبشي دافو يتفسد لشما تفقون يتفسد يتوب لبقت إلى آخر. سيسا الرحمة دكالي تتسل، دكالي تتسل أي تتسل دون التكس، تتسل دون التكس. قال أما إذا قرنت بالمغفرة فالمغفرة لما مضى من الذنوب والرحمة والتوفيق للخير والسلامة من الذنوب في المستقبل. الآن المغفرة سأغسل الرحمة، ils traduisent al-rahma par la miséricorde et ils traduisent al-maghfira par le pardon. Et le pardon et la miséricorde, ça se ressent. Ça se ressent. Enfin, s'il y a les deux, al-rahma, ça va être pour les péchés qui sont passés. Et le maghfira, ça va être qu'Allah est wafa dans l'avenir. Dans l'avenir. Et s'il y a un des deux tout seul, il englobe l'autre. C'est comme Ar-Rahman et Ar-Rahim. C'est comme l'Islam ou l'Iman. C'est comme Al-Faqir ou Al-Miskin. C'est des mots en arabe. Si il a qurinat ou qurina ma'a l'akhar, تفترق المعنى، وإذا افترق بنص تجتمع المعنى، تجتمع المعنى. على كل حال اعلم رحمك الله الشيخ الإسلام يتفين فوكاسو كالله يتغدن تبشي يكتفسلت يعني تنفني كتفسلت تنفني. فسين دعاء عظيمة، سين دعاء عظيمة. قال وصنع المؤلف رحمه الله تعالى يدل على عنايته وشفقته بمخاطب، بالمخاطب بالفتح. قال وقصد الخير له وهكذا الدعي إلى الله. صص حال العلماء، العلماء الربانيين تدخل من أرحم الناس بالخلق، من أرحم الناس بالخلق. فهكذا نحن، نحن إن شاء الله القصة هداية الناس. Le but c'est de guider les gens. Si t'es à la ilm, le but c'est de guider. Anta, va pas croire que les gens vont t'écouter du jour au lendemain. Abadan. Labud tasbir. Labud tasbir. Labud, يعني, du temps. بعض الناس maintenant tu trouves il a été élevé 50 ans sur une bid'a. 50 ans sur une bid'a. Tu trouves maintenant al-awam indana, tu trouves depuis qu'il est petit, tarbiyat sourire. Tarbiyat sourire. Ils ont appris le qubur, ils ont appris kada. 50 ans. Anta, t'arrives du jour au lendemain, tu lui dis kada. Là, pardon, c'est facile. Il va te dire, là. لأن الوقت لا أثر. فأنت تدسمه شو لموت كجل من خير برحمة عليك كلام هادئ بلين برفق إن شاء الله يحصل خير، يحصل خير. فلا لا لا ينبغي الداعي إلى الله يستعجل، يستعجل. التمرة لا تضل لها هكذا. النبي عليه الصلاة والسلام وديبيز وكمصيز تتخبوا دزاني أبخي حجة الوداع إذا ما شاء الله، ما شاء الله. فالرحمة، الرحمة، الرحمة. قال ومثال ذلك تعلمون حديث النبي عليه الصلاة والسلام لما خرج إلى الطائف، خرج إلى الطائف وديبيز للدعوة. النبي لتنقر مكة، à Mecca. Et il n'était pas beaucoup à Mecca. Un Nabi sallallahu alayhi wa sallam, de temps en temps, il sortait de Mecca. Il sortait de Mecca pour faire da'wa. Et ça, c'est un rad à la jama'at al-tabligh. Il ne sortait pas 5 ans. Un Nabi sallallahu alayhi wa sallam, il sortait wahda. Et Nabi sallallahu alayhi wa sallam, il avait du ilm. Et Nabi sallallahu alayhi wa sallam, il ne mettait pas je vais à Taif 3 jours, 40 jours. Ma fi min hada. Ça, tout ça, c'est min bid'a ha'oula. Tout ça, c'est min bid'a ha'oula. La da'wa, tu as besoin de ilm. Et tu n'as pas besoin de limiter dans un makan ou dans un man. Là, tu as besoin de 4 jours, fais 4 jours. Tu as besoin d'un jour, tu as besoin d'une heure, ça dépend. Amma, tu mets 3 jours. Et tu as besoin de Et Kadal et Sukhisar, c'est Sukha du Ilm. Annabi sallallahu alayhi wa sallam, il est mu'ayyid bil wahi. Comment là, tu vois des johal, il ne sait même pas parler. Bardon, il ne sait même pas faire l'auto. Tu le vois, il veut faire da'wa li umma. Da'wa li umma. فالنبي صلى الله عليه وسلم خرج إلى هؤلاء استاذ المشركين إلى أبلي إلى الله عز وجل كيس كيزو فير إيزو غاسمبلي تو لي زونفون دو القرية دو فيلاج إي إيزو أوردوني لي زونفون يعني دالي جيتي دي كايو النبي عليه الصلاة والسلام حتى يعني عليه الصلاة والسلام إلى سني إلى سني يعني اللي هو في كل زونفون إلى آخره ضربوه الله عز وجل إلى أنفويا ملك كما في القصة إلى أنفويا ملك إلى النبي عليه الصلاة والسلام الملك il a dit للنبي صلى الله عليه وسلم أمرني أي ordonne-moi de d'écraser les deux montagnes. Il y avait des montagnes, c'était un قرية entre des montagnes. D'écraser la montagne sur eux, ça va être fait. النبي صلى الله عليه وسلم il lui a dit là لعل الله عز وجل يخرج من هؤلاء قوم أو قوما يعبدون الله لا يشركون به شيئا. انظر الرحمة. Il sait que c'est des juhal. Il sait qu'il va avoir aucun bien de يعني, les exterminer. Ça montre shafaqat al-Nabi alayhi sallam. Et ça te montre anna da'i ila Allah la yantaqi nafsih. Anta da'i ila Allah, tu fais ça pour Allah. C'est pas tu vas, je fais da'wa, une personne a te dit une kalima, khala, c'est la guerre. Là, tu dois pas défendre ton nafs. Il t'a, je peux t'assumir. Anta le but, si tu le guides. Moi, c'est un jahili, c'est pas. Ouais, il sait pas. Et tout ça, il y a des dawabis, ça dépend de la personne. Ah, mais si c'est un mu'anid, c'est un mubtadi', c'est un kafir, il fait exprès, c'est akhar. Mais nous, on parle al-juhal. Al-juhal. Non, c'est un kafir, c'est un jahil, et tu peux lui montrer, ou à part jumé, tu lui montres. La'allallah yamfa. La'allallah yamfa. Qal. شيخ الإسلام رحمه الله تعالى اعلم رحمك الله أنه يجب علينا تعلم أربع مسائل. الأولى العلم وهو معرفة الله. قوله أنه يجب علينا تعلم أربع مسائل, قوله يجب أي على جميع الأمة, على جميع الناس. الوجوب ينقسم إلى قسمين كما تعلمون. Le fait qu'Allah ait rendu une chose obligatoire, ça se divise en deux. Ça peut être obligatoire pour tout le monde. Ça s'appelle wujub. Qu'est-ce que ça s'appelle? Indaman. Hein? Ahsant. Wujub al-ayn ou ayn. Aïe pour tout le monde. Fard ayni. Wujub ayni. Aïe tout le monde, personne n'a d'excuse. Maintenant, le fait d'apprendre la salat, c'est wujub ayni. Personne n'a d'excuse. Le fait d'apprendre tawhid, c'est tout le monde. Petit, grand, femme, homme, vieux, jeune, tout le monde. خاصةً هذه المسائل. المسائل التي سيذكرها الآن شيخ الإسلام. فجميع الأمة doivent les apprendre. C'est pas que pour tarabat al-ilm, là. C'est pour l'awam, c'est pour les petits, c'est pour les grands, et l'akhir. فَإِعْلَمْ أَوْ أَنَّهُ يَجِبُ عَلَيْنَا أَيْ وُجُوبَ عَيْنِ. Le deuxième قسم, c'est الفرض أو الوجوب الكفائي. أي إذا قام به البعض سقط عن الآخر. مثال, مثلا, التوسع في العلم. مثلا التوسع في علم الفرائض. وما يجب في الأربعين النووية الشيء من علم الميراث, ça c'est pas pour tout le monde. Maintenant l'héritage, maintenant les quatre divorces, maintenant attawassur fi al-fiqh, fi masail al-fiqh, attawassur fi masail al-aqida, ma'rifat al-firaq, al-dhalla, ila akhiri. Ça c'est les ulama ou talabat al-ilm. Hatta si l'awam ils ont besoin, ils demandent. Fas'alu ahl al-dhikr, in kuntum la ta'lamu. Hala, hala. وفت مراجعة طولنا قليل في هذا, فت مراجعة المراتب اعلم رحمك الله. Et غدا Inch'Allah نبدأ. Et à partir de l'an ça va aller assez vite, لأن الأصول الثلاث qu'il a mis في المسائل الأربع elles vont venir après, elles vont venir après. فغدا Inch'Allah on avancera أكثر. والقز الفائدة والفهم. وفق الله الجميع. سبحانك اللهم بحمدك, لا إله إلا أنت, أستغفرك وأتوب إليك. Celui qui a échoué, tfaddal. Celui qui n'a pas compris une chose qu'on a vue, tfaddal. Tfaddal. Le fait qu'on l'a rendu obligatoire, c'était deux choses. Ça se divise en deux. Aïe, obligatoire pour tout le monde. Ça s'appelle wujub ayni. Ayni. Ça, c'est pour tout le monde. Et le deuxième, al-fard al-kifa'i. Ça, si certaines personnes elles le font, c'est pas obligatoire pour les autres. Mais que salat al-janaza. Salat al-janaza, fard kifa'i. Maintenant, dans nahnu l'an, il y a mort. C'est pas obligé de tout le marquis, il va salir. C'est afdal. Mais si une partie de frère elle va, nous c'est pas obligatoire. Si on veut on y va, c'est mieux. Si on veut, on reste. Ça s'appelle amma maintenant salat al-duhur. Salat al-duhur qui va arriver, c'est fard ayn. Tout le monde doit y aller. Tout le monde. شروط فدوي عليه سيل على شروط عاقل إلى آخره خلاص نقف هنا حياكم الله